మధ్యే విరించి శివయోర్విహితావతారః ఖ్యాతోసి తత్సమతయా తదితం న చిత్రం మాయావశేన మకరాది శరీరినం త్వాం తానేవ పశ్యతి కరీష యదేష లోకః. శ్రీ వరదరాజ పంచాశత్ 11వ పద్యం. ప్రాప్తోదయేషు వరద తదను ప్రవేశాత్ను ఇరుకకూడియ 10వ పద్యత్తుల எம்பெருமானே, உன்னுடைய அனுப்பிரவேசத்தினால் ஒரு சத்தையை அடைந்து பிறவியை அடைந்து பிரம்மன் சிவன் போன்ற தேவதைகள் சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் செய்கின்றனர். உண்மையை நீதான் பண்ற. ஏன்னா அந்த மொத்த இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம்ன்றது உன்னுடைய, நீ நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அந்த நாடகத்துல இவர்கள்லாம் நீ போட்டுருக்க விதமான ஒரு வேஷம்தான். ஆனா லோகமானது அந்த வேஷத்தை பார்த்து அவாலாம் உன்னோட ட்ரெஸ் மாதிரி இருக்கா, அதை பார்த்து அவாலேயே உண்மையான சுதந்திரமான ஒரு தேவதைகள் நினைச்சுட்டு உன்னையும் அவாலையும் சமமா நினைச்சு மோகிச்சு போய் இங்கேயே விழுந்துடுறா அப்படின்னு சாதிக்கிறார். மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே பிறக்கிறார். ஆனா ஞானிகள் அந்த உண்மையை அறிந்து உன்னை பரனாக வரித்து உன்னையே இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு படகாக அல்லது கப்பலாக பாவிக்கின்றனர்னு அதுக்கு முந்தின பத்தியத்தில் சாதிச்சார். இங்க ஏன் இப்படி லோகமானது உன்னை அப்படி பாவிக்கணும், அப்படி பாவிக்கிறது ஒன்னும் ஆச்சரியமாவும் இல்லைன்னு சாதிக்கிறார். 11வது பத்தியத்துல நீ என்ன பண்றேன்னு கேட்டா, பிரம்மாக்கும் சிவனுக்கும் மத்தியில ஒரு அவதாரத்தை எடுத்துக்க, அதாவது லோகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி வழக்கமாயிடுது. அப்ப பிரம்ம விஷ்ணு சிவாதயன்னு சொல்லிச்சு அவாளுக்கு நடுவுல நீ இருக்க. இப்படி நீ இருக்க அவாளுக்கு நடுவுல இருக்கிறதுனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, உன்னை லோகமானது அவாளோட சமம்னு பாக்குறது. உண்மையில நீ ஏன் அப்படி நொடுல இருக்கன்னு சொன்னா, சிருஷ்டி பண்றதோ சம்ஹாரம் பண்றதோ ரக்ஷணம் பண்றதை காட்டிலும் சுலபமான காரியங்கள். ரக்ஷணம் பண்றதோ நீயே பண்ணணும்னு நீ அந்த மாதிரி ஒரு அவதாரமா வந்திருக்க. நம்ம லோகத்துல பாக்குறோம், மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த ஜீவராசிகளை உத்தாரணம் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால நீ அதாவது கொடுக்காம நீயே பண்ணிட்டு இருக்க. ஆனா லோகம் இதை தெரிஞ்சுக்காம என்ன நினைக்கிறதுனா, அவளோட நீ இருக்கிறதுனால நீயும் அவர்களோடு சமமானவன் நினைக்கிறது. இதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா உண்மையான ஞானம் அடையாத இந்த லோகமானது நீ ஒரு ஒரு வாட்டியும் அவதாரம் பண்ணச்சே அந்த அவதாரம் மாத்திரம் பாக்குறது ஜனங்க. உன்னுடைய அபராக்கிருதமான திருமேனி எல்லாம் பத்தி அவ யோசிக்கிறது இல்ல. மீனா அவதாரம் என்னன்னா ஒரு மீனா வாத்தியமா பாக்குறது, கூர்மமான கூர்மமா பாக்குறது. ஆனா உண்மையில நீ அப்படி வந்தா கூட உன்னுடைய அபராக்கிருதமான திருமணம் தான் வந்திருக்க, உனக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படலன்றதா உண்மை. நீ பரணாகவே இருக்கன்றதா உண்மை. இதுதான் லோகத்துக்கு தெரியல. அந்த வேஷத்தை பார்த்து அப்படியே அந்த அளவுல மட்டும் உன்னை தீர்மானம் பண்றாள் அப்படின்னு சாதிக்கிறார். அதனாலதான் உன்னையும் நீ பிரம்மா சிவன் அவர்களோட மத்தியில இருக்கச்சு உன்னையும் அவர்களோட ஒருத்தனா லோகமானது பாக்குறதுன்னு ஒரு தாத்பரியம். அழவார் சாதிக்கச்சே தெளிவா சாதி சொல்றார். புறமுறு மூன்றெழுத்து அமரர்க்கும் மறிவியந்து அரண் அயன் என உலகை தமைத்துலன் சாதிச்சிருக்கார். அந்த ஞானத்தை பெறாதவா அல்லது அந்த ஞானத்தை அனுபவிக்காதவா கேட்காதவா அப்படி நினைக்காம மூணு பேரும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான்னு அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லைன்னு சாதிக்கிறார். பஷ்யதி, பஷ்யதி தான் கிரியாபதம், பார்க்கின்றது. கரீஷன்னு சம்போதன பதம் போட்டுருந்தார். கரீஷ பஷ்யதி, கரீஷன்ற பதத்துல சுவாரஸ்யம் காண்பிக்கிற வியாக்கியானத்துல பொதுவா கரின்னு சொன்னா யானை, யானைன்னு நம்ம சம்பிரதாயத்துல சொன்னா அது கஜேந்திரன் தான் முதல்ல நினைவூட்டுறது. அந்த கஜேந்திரன் ஆனது தன் முதலையும் நில பிடிபட்டு இருந்தப்போ ஆதி மூலமேனு கத்தித்து, அதாவது ஜகத்துக்கு காரணமேனு கத்தித்து. அப்ப எம்பெருமான் மட்டும்தான் அந்த பதத்துக்கு யோகியதை அர்த்தமா இருக்கிறதுனால அவனே வந்து ரக்ஷணம் பண்ணான். அதனால கரீஷன்ற பதத்தினால ஜகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமானே பரமாத்மனேன்னு இங்க பரமாத்மாவின்னு இங்க அழகா அந்த கரீஷன்ற பதத்தினால காண்பிக்கிறான்னு வியாக்கணத்துல சொல்றார். கரீஷன் பஷ்யதி யாருன்னு கேட்டா லோகஹா, ஏஷஹா லோகஹா பஷ்யதி. சந்தினால அங்க விசர்க்கம் போயிடுத்து. ஏஷஹா லோகஹா பஷ்யதி, இந்த உலகமானது அப்படின்னு காட்டுறார். இந்த உலகமானது உன்னை பாக்குறது. யாரு, யார பாக்குறதுனா துவாம். துவாம்னா உன்னை, துவாம்ன்றது உன்னைன்னு அர்த்தம். எப்படி பாக்குறதுன்னு கேட்டா தானேவ பஷ்யதி, தான்னா மக்கராதி சரீரம் துவாம் தானேவ பஷ்யத்தின்னு சொல்லப்படுறார். தான்னா அவைகள், எவைகள் கேட்டா அந்த அவதாரங்கள்ல வரக்கூடிய சரீரங்கள், மீனாகவோ ஆமையாகவோ அந்த மாதிரி வராகமாகவோ. தான்றது தத் சப்தத்தினுடைய தித்யா பக்தி பகுவச்சனம். அவர்களாகவே அல்லது அவைகளாகவே அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பார்க்கின்றது. நீ எப்படி இருக்க? மகராதி சரீரனம். மகரன்னா மீன், ஆதினு பதம் போட்டதுனால ஏனைய அவதாரங்களை அதுல எடுத்துக்கணும். ஷரீரினம், ஷரீரத்தை உடையது ஷரீரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஷரீரினம் அப்படிங்கிறது அந்த ஷரீரத்தை உடையவனைன்னு அர்த்தமா இருது, அந்த வடிவு கொண்டவனை அப்படின்னு அர்த்தமா இருது. தித்தியா பக்தி ஏகவச்சனம். மீன் முதலிய அவதாரங்கள் அதாவது வடிவ உருவங்களை எடுத்துக்கொண்ட உன்னை இந்த உலகம் அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பாக்குறது. They are not able to see beyond that. அது உன்னுடைய உண்மையான சுரூபத்தை அவரால் பார்க்க முடியலன்றார். உண்மையில நீயே மீன் முதலிய அவதாரங்கள் எடுத்தான்னு சொன்னா மாயா விஷயன, உன்னுடைய சங்கல்பம். இந்த இடத்துல மாயன்றது எம்பெருமான சங்கல்பமானது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சக்தி. அப்படிப்பட்ட உன் சங்கல்பத்தினால் அவதரித்த உன்னை அர்த்தமானது. இந்த எது தத்து அது வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்காக சொல்லுவா. எதுனா எது, எதனால், ஏன்னா மேல வந்து முதல் ரெண்டு பத்தியத்தை முதல் ரெண்டு பாதத்தினால உன்னை பிரம்மன் சிவன் அவளோட கூட பாக்கிறது லோகம், அது தத்து அப்படின்னு இங்க அன்வயம் பண்ண போறார். எது ஏன், இந்த இடத்துல எத்துன்னு சொன்னா ஏன்னா ரீசன் அர்த்தம். இந்த இடத்துல எதனாலன்னு சொன்னா மாயா விஷயன மக்கராதி சரீரம் துவாம் ஏஷ லோகா தானேவ பஷதி, உன்னுடைய சங்கல்பத்தினால் மீன் முதலிய வடிவு கொண்ட உன்னை இந்த உலகமானது அந்தந்த சரீரமாவே பாக்கிறது. அதனாலேயே விரிஞ்சி சிவயோகோ மத்திய விகித அவதாரா, விரிஞ்சின்னு பிரம்மாக்கு பெயர், சிவன் சொன்னா சிவன், விரிஞ்சி சிவயோகோன்றது ஷஷ்டி விபக்தி த்விவசனம். பிரமன் சிவன் இவர்களுக்கு மத்தியே இடையில் இவாள் நடுவுல விஹித அவதாரா, விஹித அவதாரனா அவதாரம் செய்தனான நீ, செய்யப்பட்ட அவதாரத்தை உடையவன், அவதாரம் செய்தான் நீ, விஹித அவதாரக தத் சமதையா தத்துன்னு சொல்லச்சு. இந்த இடத்துல அவாளோட பேர் எடுத்துக்கணும், தயோகோ இல்ல தாபியாம், அவாளோட கூட சமதையான்னு சொன்னா சமதானா அந்த சேம்னஸ், சமதையானா வித் சேம்னஸ் அர்த்தம். அப்ப ஒற்றுமை சாமியமாக என்ன பண்றா, கியாத்தக அசி, கியாத்தக கியாத்தகனா வழங்கப்படுபவனாக அப்படின்னு அர்த்தம். இக்த பிரத்தியம் அசினா இருக்கின்றாய், நீ அவளோட கூட அவர்களை ஒத்தவனாகவே வழங்கப்படுகின்றாயின்னு தாத்பரியமா இருது. தத்து இதம் தத்துன்னு சொல்லிச்சு, இந்த மாதிரி நினைக்கிறது அந்த இதுன்னு அர்த்தம், அது இந்த மாதிரி நினைக்கப்படுறது ந சித்திரம், ஒரு ஆச்சரியமும் இல்லை. எத்துன்னு அங்க அன்வயம் பண்றார், ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாயா விஷயம்னு அங்க அன்வயத்தை கொண்டு போறார். சோ தாத்பரியம் என்ன கேட்டா, அத்திகிரி பெருமானே பிரம்மாக்கும் சிவனுக்கும் நடுவில் நீ அவதாரம் பண்ற, ஏன்னா உனக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிற நீ ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படி பண்றதுனாலேயே நீ அவளோட கூட ஒருத்தன லோகமானது ஒன்னு நினைக்கிறது. இப்படி நினைக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நீ பலவாறாக மீன் முதலிய அவதாரங்கள் பண்ணச்சு இந்த லோகமானது உன்னை உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்காம அந்தந்த அவதாரமாக உன்னை பாவிக்கிறது, அது அதனால்தான் அந்த மாதிரி நினைக்கிறதுன்னு ஒரு காரணத்தை சொல்றார். அன்வைத்த பார்த்தோம்னா கரீஷ விரிஞ்சி சிவயோகோ மத்திய விஹிதாவதாரக தத் சமதையா கியாத்தக அசி தத் இதம் ந சித்திரம் யது மாயா விஷயன மக்கராதி சரீரணம் துவாம் ஏஷ லோகா தானேவ பஷ்யதி. கரீஷ அத்திகரி பெருமானே விரிஞ்சி சிவயோகோ மத்தியே பெருமனுக்கும் சிவனுக்கும் நடுவில் மத்தியே விஹித அவதாரக எடுத்துக்கொண்ட அவதாரமாக இருக்கக்கூடிய நீ, ஒரு அவதாரத்தை மேற்கொண்டவனான நீ, துவம் தத் சமதையா கியாத்தக அசி, தத் சமதையான்னு சொல்லிச்சு அவளோட கூட சாமியத்தை உடையவனாக கியாத்தக, கியாத்தகன வழங்கப்படுகின்றாய் பாசிவ், அசின இருக்கின்றாய் அஸ் தாது. தத்து இதம் நட்சத்திரம், அத்தகைய இந்த மனப்பான்மை ஒன்னும் ஆச்சரியத்தக்கது அல்ல, ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லணும், யத்து அதான் எத்து ஆரம்பிக்கிறார், ஏன்னா யஸ்மாத்து யதக மாயாவசேன மகராதி சரீரம் துவாம், மாயாவசேன உன்னுடைய சங்கல்ப வசத்தினால் இச்சா மீனு போட்டுட்டார், இச்சான அந்த சங்கல்பம், உன்னுடைய சங்கல்பத்தினால் நீ வந்து என்ன பண்ற மீனா வர ஆமையா வர, வசேனன் சொன்னா அந்த திருத்தியா பக்தி, அதன் காரணத்தினால் சங்கல்ப மாத்திரத்தினால் மகராதி சரீரம் துவாம், மகராதின்னு சொன்னால் மீன் முதலிய ஷரீரினம், ஷரீரன்னு அந்தந்த ஆக்காரத்தை கொண்ட துவாம், துவாம்னா உன்னை, ஏஷகா லோகா இந்த லோகமானது தானேவ பஷ்யதி அந்த மீன் முதலியவைகளாகவே உன்னை பார்க்கின்றதே அப்படின்னு சாதிக்கிறார். அவளுக்கு உன்னுடைய திருமேனியானது அப்பராக்கிருத்தமான திருமேனின்றத நினைப்பு அவளுக்கு இல்லை, ஏன்னா அந்த ஞானம் அவளுக்கு இல்லை. அதனாலேயே அந்த காரணத்தினாலேயே இதர தேவதைகளான பிரம்மா சிவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கின்றனர். என்ன ஆச்சரியம் கேட்டால் இதுதான் அதனுடைய அவர்களுடைய அறியாமைன்னு சாதிக்கிறார். இது 11வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.